விரும்பு அதுவே அழகு அறம் செய்ய விரும்பு அறமே உலகு பொன்னை தருவது அறமல்ல புன்னகை கூட அறமாகும் காசும் பணமும் அறமல்ல கண்ணீர் துளியும் அறமாகும் அன்பு நிலைப்பது இகையினாலே ஆமா மனிதாகையினாலே அறம் செய்ய விரும்பு அதுவே அழகு அறம் செய்ய விரும்பு அறமே உலகு பசிக்கு அன்னம் இடுவது அறமாகும் அறிமுகமில்லா நோயாளிக்கு அன்பை தருவது அறமாகும் மூத்துச் சரிந்த கிழவி நெற்றியில் முத்தம் தருவது அறமாகும் இரத்த பந்தம் இல்லாதவர்க்கு இரத்த தானமும் அறமாகும் குற்றம் காணுமிடத்தில் கோபம் என்பது அறமாகும் கொத்தும் பாம்பு துரத்தும் போது கொலையும் கூட அறமாகும் விரும்பு அதுவே அழகு அறம் செய்ய விரும்பு பொன்னை தருவது அறமல்ல புன்னகை கூட அறமாகும் காசும் பணமும் அறமல்ல கண்ணீர் துளியும் அறமாகும் அன்பு நிலை ஆமா மனிதாகையினாலே அறம் செய்ய விரும்பு அதுவே அழகு அறம் செய்ய விரும்பு அறமே